மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஓர் அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்ற ஓர் பொருள் இல்லை. ஆகையால் நினைவே மனதின் சுரூபம். நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்ற ஓர் பொருள் அந்நியமாக இல்லை. தூக்கத்தில் நினைவுகள் இல்லை, ஜகமும் இல்லை. ஜாகிர சொப்பனங்களில் நினைவுகளும் ஜகமும் உண்டு. சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்துக்கொள்கிறதோ, அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்ளுகிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்தின் என்று வெளிப்படும் போது ஜகம் தோன்றும். ஆகையால் ஜகம் தோன்றும் போது ஆத்மஸ்வரூபம் தோன்றாது. ஆத்மஸ்வரூபம் தோன்றும் போது ஜகம் தோன்றாது. மனதின் சொரூபத்தை விசாரித்து கொண்டே போனால் மனம் தானாய் முடியும். தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாய் நிற்காது. மனமே சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனம் ஆகும். நான் என்கிற நினைவு தேகத்தில் எந்த இடத்தில் தோன்றுகிறது என்று விசாரித்தால் இதயத்திலிருந்து தெரிய வரும். அதுவே மனதின் பிறப்பிடம். நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்வ இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாம் நான் என்ற நினைவே முதல் நினைவு. அது இருந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படர்க்கைகள் தோன்றுகின்றன. தன்மை இல்லாமல் முன்னிலை படர்க்கைகள் இல்லை.